ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಗುರುವಾಯೂರಪ್ಪ நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி குருவாயூரப்பா குருவாயூரப்பா வேண்டாத தெய்வம் இல்லை நீதானே பாக்கி ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன நான் போகும் பாதை என் நாடு உன் பாதை ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன நான் போகும் பாதை என் நாடும் உன் பாதை குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி